aquele. நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு. கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீரோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிழி நான் தாண்டா இனிமேல் வந்து நின் அதர் பாரு பொன்னோட்ட கேங்கு நான் தாண்டா லீட் இல்லா என் வரலாறு பார்த்தவன் நம்பல பேரு பொன்னோட்ட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு. கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீரோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிழி நான் தாண்டா இனிமேல் வந்து நின் அதர் பாரு என் வரலாறு பார்த்தல நாம் பல பேர் சும்மா கீழே.